வச்சு தெரியலையே தெரியலையே. நிழலாக கிடந்தேனா நெசமாக நிமிர்ந்தேனா உன பார்த்து தொடுவானா வசந்தேனா. அடடா இது என்ன இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே புரியலையே. கொண்ணும் போ